நந்தகோபமுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரமா நாயகனாய் நின்ற நந்தகோபமுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரமா வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்தியவாய் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்தியவாய் ஆயிர் சீரிய ஓமுக்கு அரை வரை மாயன்னி வண்ணன் மின்னலே வாய் நேர்ந்தான் மாயன்னி வண்ணன் மின்னலே வாய் நேர்ந்தான் தூயமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் தூயமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்னும் மாற்றாதே அம்மணி வாயால் முன்னும் மாற்றாதே அம்மணி நீய நிலை கதவும் நீ கேளோரும்பவாய் நீய நிலை கதவும் நீ கேளோ